దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగబక్కం చూడుడా, దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగబక్కం చూడుడా, ఎంగాళు ఉళ్ళங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டடா ரிபீட் எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டடா சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சேத்தில் வெப்பாங்கால சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேர், நாலு நாலு லீவு போட்ட நாரி போகும் ஊரு, முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையே நமக்கெல்லாம் ஏது அழகு, நதி நீரில் நின்று துணி தோய்ப்பவன் இல்லையே வெளுக்குமா உடைய அழுக்கு, எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே, சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே, தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா, எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டடா ரிபீட் எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டடா சப்பாஷ் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே.